श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायाम् स्रजनिगलितम् याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डाळरङ्गर्क् पन्न तिरुप्पावै पल्वदियम् इनिशयाल् पाडिक्कोडुत्ताळ् नर्पामालै पुमालै सुडिक्कोडुत्ताळै चोल् சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்லபல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஒழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துப் பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழைக்கண்ணா என்ற இந்த பாசுரத்தில் உள்ள திருநாமங்களை பற்றிய வியாக்கியானம், ஆழிமழைக்கண்ணா என்று ஒரு திருநாமம். ஆழிமழைக்கண்ணா என்ற திருநாமத்தில் கண்ணா என்று ஒரு திருநாமமாக வியாக்கியானம் செய்ய பணித்தார்கள். வஸ்துதா ஆழிமழைக்கண்ணா என்பதுதான் ஒரு திருநாமம். இங்கு ஆழிமழை கண்ணா என்ற பாசுரத்தில் பர்ஜன்ய தேவதையை ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுடன் சேர்ந்து பிரார்த்திக்கிறாள் மழை பொழிய வேண்டும் என்று. அந்த மழையினால்தான் நாங்கள் எங்களுடைய விரதத்தை சம்பூர்ணமாக முடிக்க முடியும் என்பதற்காக மழை பொழிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். பர்ஜன்ய தேவதை என்பது ஒரு தேவதாந்தரமானபடியால் அதை பிரார்த்திக்கலாமா, அதை பிரார்த்தித்து மழையை பெறலாமா என்ற கேள்வி ஏகாந்திகளுக்கு வரும். அந்த ஏகாந்திகளுக்கு பதில் சொல்லுவதாக இந்த பாசுரத்தினுடைய இந்த ஆழிமழைக்கண்ணா என்ற திருநாமம் அமைந்துள்ளது. வெறும் கண்ணன் அல்ல, வெறும் மழையையும் பிரார்த்திக்கவில்லை, மழைக்கு அந்தரியாமியான கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள். அந்தரியாமியான தத்துவம் பெருமாள்தான் எல்லா வஸ்துக்களுக்கும், சேத்தனாச்சேதன சரீரகன். மழை என்பதை ஒரு அச்சேதனம் என்று கருதினாலும் மழைக்கு உரித்தான பர்ஜன்ய தேவதையாகிற சேத்தனத்திற்கு அந்தரியாமி என்று கருதினாலும் கண்ணா என்ற திருநாமம் விசேஷவாச்சகமான பதமாக இருந்து கொண்டு ஆழிமழை என்று சொல்லக்கூடிய அந்த மழைக்கு அந்தர்யாமி தத்துவமாக மழை சரீரகனான பரமாத்மா என்ற அர்த்தத்தை கொடுப்பதால் மழைக்கண்ணனை பிரார்த்திப்பது உச்சிதம் என்றே ஆண்டாளின் திருவுள்ளம். அதாவது வேதாந்திகள், அதுவும் பரமைகாந்திகள், மழைக்கு அந்தரியாமியான கிருஷ்ணரை சேவிப்பது தவறில்லை. எஸ் பிருத்திவி சரீரம், எஸ் ஆபகா சரீரம் என்று எல்லா வஸ்துக்களுக்கும் ஷரீரியாக பரமாத்மாவை உபநிடதங்களே கூறுவதால் ஆழிமழைக்கண்ணா என்று விழிப்பதில் ஒருவிதமான தவறும் இல்லை என்று நோக்கு. சுவாமி தேசிகனும் வருஷுகா கிருஷ்ணமேகா என்று மழை பொழியக்கூடிய கிருஷ்ணமேகம், கிருஷ்ணமேகம் என்ற சப்தத்தை கருப்பாக இருக்கக்கூடிய மேகம் என்ற அர்த்தத்திலும், கிருஷ்ணன் என்கிற மேகம் வருஷுகா வருஷிப்பதையே சுவாவமாக உடையவர், அதாவது தயாளுகு தயையுடன் கிருபையை பொழியக்கூடியவர் என்ற அர்த்தத்தையும் மனதில் நிறுத்தி வருஷுக கிருஷ்ணமேகா என்று சாதிக்கிறார். கரிசைல கிருஷ்ண ஜலதகா காங்காதிக்கம் வருஷதி என்ற இடத்திலும் கிருஷ்ணனாகிற இந்த மேகமானது எப்படிப்பட்ட கிருஷ்ணமேகம் என்றால், கரிசைல கிருஷ்ண ஜலதகா, கரிசைல என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் எழுதியுள்ள வரதனாகிற கிருஷ்ணன், அந்த கரிசைல கிருஷ்ண ஜலதகா என்று அங்கிருக்கிற கிருஷ்ணமேகம் என்று ஒரு அர்த்தம், அங்கிருக்கிற வரதனாகிற கிருஷ்ணனாகிற மேகம் என்று ஒரு அர்த்தம். இந்த அர்த்தங்களை உள்ளடக்கி ஆழிமழைக்கண்ணா என்பது போன்றே கரிசைல கிருஷ்ண ஜலதகா என்ற சப்தமானது ததந்தர்யாமியான பரமாத்மாவையே சொல்லுகிறது என்று தெரிகிறது. ஹம்ச சந்தேசத்தில் கூட ஹம்சத்தை பார்த்து அது மேகம் என்று நினைத்து பயப்படாதே, பெருமாளை பார்த்து மேகம் என்று பயப்படாதே என்று சொல்லணும்னால் மேகத்துக்கும் பகவானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த பகவானை பார்த்து மேகம் என்று கருதினால் ஹம்சத்திற்கு ஒரு அச்சம் உண்டாகும், அதுக்கு இடி என்றால் பிடிக்காது. அதனால் மேகத்தை பார்த்தால் அதற்கு இடி ஞாபகம் வரும், அதனால் பயப்படும். அதனாலேயே வருஷா காலத்தில் அது வெளியில வராது, அது மானசரோவரத்தில் இருக்கும். வருஷா காலம் எல்லாம் முடிஞ்சாவிட்டுதான் இந்த பக்கங்கள்ல அது சஞ்சரிக்கும். அதனால அது அப்புறம் காலாந்தரத்தில் வரச்ச இந்த மேகத்தை, பெருமாளாகிற மேகத்தை பார்த்துடுத்துனாக்க அது பயந்துடுமேன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். லக்ஷ்மி வித்யுல் லலிதவபுஷம் தத்ர காருண்யபூர்ணம் அபைஷீஸ்துவம் மரகதசிலா மேச்சகம் வீக்ஷ்ய மேகம் சுத்தைர் நித்யம் பரிசித பதஹா த்வாத்ருஷைஹி தேவஹம்சைர்ஹம்சி பூதஹா சகலு பவதாம் அன்வவாயாக்ரஜன்மா என்பதாக ஸ்லோகம். லக்ஷ்மியுடன் கூடிய, லக்ஷ்மி என்கிற வித்யுத் மின்னலுடன் கூடிய லலிதவபுஷம் அழகான சரீரத்தை உடைய, அழகான திருமேனியை உடைய, கருணையுடனும் கூடிய இந்த பரமாத்மாவாகிற மேகத்தை பார்த்து அது எப்படி இருக்கிறது என்றால், மரகதசிலாமேச்சகம், மரகத சிலையை போன்று பச்சையும் அதே கருத்த பச்சையுடன் கூடிய பெருமாளை பார்த்து மாபைஷீஹி பயப்படாதே. ஏனென்றால் இந்த மேகமானது சாமான்யமான மழையை பொழியக்கூடியது அல்ல, கருணை என்ற மழையை பொழியக்கூடியது. தர்மார்த்த காம மோட்சம் என்று நான்கு புருஷார்த்தங்களையும் பொழியக்கூடியது இந்த மேகம். அதனால் இந்த மேகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் சுத்தைர் நித்யம் பரிசித பதஹா, சுத்தமான திவ்யசூரிகளாலே, நித்தியசூரிகளாலே எப்பொழுதும் அந்த திருவடிக்கு சேவை செய்யக்கூடிய நித்தியசூரிகளால் பரிசித்த பதஹா வணங்கப்பட்ட திருவடிகளை உடையவரான அல்லது கைங்கரியம் செய்யப்பெற்ற திருவடிகளை உடையவரான இவரை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் துவாதிருஷைஹி தேவஹம்சைஹி, உன்னை போன்றே இருக்கக்கூடிய தேவலோகத்தில் உடைய ஹம்சங்களான நித்தியசூரிகளால் ஹம்சமாக முதல் முதலில் அவதரித்த அந்த பெருமாளானவர் வணங்கப்படுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார், கைங்கரியம் செய்யப்படுகிறார். ஆகையால் நீ பயப்பட வேண்டாம். மேலும் பவதாமன்பவாய அக்ரஜன்மா, உம்முடைய வம்சத்திற்கு முதல்வராக இருக்கிறார் இவர், உம்முடைய ஹம்சம் என்கிற வம்சத்திற்கு முதல் முதல் ஹம்சமாக அவதரித்தவரே இவர்தான் என்று வரதனாகிற மேகத்தை பார்த்து நீர் பயப்பட வேண்டாம், இவர் மேகமாகிற வரதன், வரதனாகிற மேகம் என்று இரண்டு விதமாகவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பெருமாள் உன்னுடைய வம்சத்துக்கே முதல் முதல் அவதாரம் செய்தவர், தான் அம்சமாக அவதரித்தவரானபடியால் நீ பயப்பட வேண்டாம் என்று சாதிக்கிறார். ஆழ்வார்களும் மேகத்துடன் ஒப்பிடுகிறார்கள் அநேக பாசுரங்களில் பெருமாளை. உதாரணத்துக்கொண்டு ஒன்னு இரண்டு சொல்றேன். வரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணிலன்று என்ற பாசுரத்தில் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே என்று, காருக்கும் காட்கரையப்பன் என்ற இடத்தில் மேகத்தை போன்ற காட்கரையப்பன் என்று ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்கிறார். முகில்வண்ணன் கண்ணன் என்று பல இடங்களில் பேசப்படுகிறது. கண்ணன் விண்ணவர்கோமான் என்று விண்ணவர்களுக்கெல்லாம் கோமானான பெரியவனான அவர் கண்ணன் என்று தேவதானாம் அதிபதிகி என்று இந்த கிருஷ்ணனை கூறுகிறார். கண்ணன் என்ற சப்தமானது எல்லோருக்கும் ஒருவிதமான மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சப்தமாக அமைந்திருக்கிறது. ராமன் என்றால் எவ்வளவு விசுவாசம் ஏற்படுகிறதோ அவ்வாறு கண்ணன் என்றால் அத்தியதிகமான ஆசையும் அதனால் ஏற்படும் மயக்கங்களும் மனதில் ஏற்படும் விகாரங்களும் எல்லோரும் அனுபவிப்பதே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே என்று கண்ணனை கருந்தெய்வமாகவும், அதே சமயத்தில் நமக்கு வேண்டியதையெல்லாம் வருஷிக்கக்கூடியவனாகவும் தான் பெருமாளை கருதி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இந்த தேவதையை பர்ஜன்ய தேவதைக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை தான் இங்கு ஆழிமழை கண்ணா என்று விளிக்கிறார். இவ்வாறாக தேவதாந்தர விஷயத்தில் பஜனம் செய்யாத வைஷ்ணவர்கள் கூட பர்ஜன்ய தேவதையை ததந்தரியாமிகமான பெருமாளை மனதில் வைத்துக் கொண்டு பாடுவதால் இல்லை பிரார்த்திப்பதால் தேவதாந்தர சம்பந்தம் ஏற்படாது என்று இந்த அர்த்தத்தை நாம் பாவித்து இந்த திருநாமத்தை தலை கட்டுகிறோம். ஆழிமழை கண்ணா. ஸ்ரீ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.